நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் புறவு தூங்கிடாது. இது ஒரு தொடர் கதை, தினம் தினம் வளர்க்கிறே நிலவு தூங்கும் நேரம். நினைவு தூங்கிடாது.